இந்த நுகத்தடி உன் ரத்தத்தில் பூட்டப்பட்ட நுகத்தடியா இருக்கட்டும், இங்க சேர்க்கிற இந்த தீர்த்தம் உன்னுடைய அமிர்த கலசத்திலிருந்து சேர்க்கப்படுறதா இருக்கட்டும், இவள் சரீரத்தில் ஏதாவது ரோகம் இருந்தால் அது இத்துடன் நிவர்த்தி ஆகட்டும், இவள் எப்பவும் அரோக திடகாத்திரையாய் இருக்கணும்னு இந்த கல்யாண காலத்தில் இது பிரார்த்திக்கப்படுறது. அதனால வரும்போ ரொம்ப விசேஷமான மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை நாம பார்த்தோமானா கல்யாண காலத்தில் பின்னால வாழ்க்கையில அவள் எப்படி இருக்கணும்ன்றத மின்னையே நடத்தி காண்பிக்கிற முடியான நிலையிலே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மந்திரம் ஹோம மந்திரம் தவிர காரிய கலாப மந்திரத்தை பார்த்தமான நிச்சிதார்த்தத்தை ஆரம்பிக்க தேவை. உதுத்தரவாரோகந்தி யஸ்யந்தி விரதன்யதா மூர்த்தானம் பத்யுராரோக பிரஜயாச விராட் பவா என்று விசேஷமான அனுகிரகம். இந்த மந்திரம் கல்யாணத்தன்னைக்கும் சொல்லுவா, நிச்சிதார்த்தம் பண்ற அன்னைக்கும் சொல்லுவா. இதை ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துட்டே இருக்கிட்டே சொல்லிட்டே இருந்தார் புரோஹிதர். தடான அந்த கல்யாண பெண் கிருகிருன்னு எழுந்து வந்து மாப்பிள்ள தலைமையில ஏறி உட்காந்துட்டா. பார்த்தவாழ்லாம் சிரிச்சா. சில பேர் என்ன இந்த பெண் இப்படி பண்ணிட்டாளே தலைமையில ஏறி உட்காந்துட்டாளேன்னு பார்த்தா. அதுக்கு அவர் பார்த்தார் புரோஹிதர், ஏமா ஏன் தலையில் ஏறி உட்காந்து கீழே இறங்குனர், நீர் சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால ஏறி உட்காந்துட்டேன்னு. நான் எங்க சொன்னேன் தலையில ஏறி உட்காருன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு சமஸ்கிருதம் தெரியும் என்ன ஏமாத்த முடியாதுன்னு அவள். சமஸ்கிருதத்துக்கும் ஏறி உட்காண்டதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார். இப்ப நீர் சொன்னீர ஒரு மந்திரம் அதை திருப்பி சொல்லும் அப்படின்னா. உடனே அவர் யோஜனை பண்ணி அந்த மந்திரத்தை மூர்த்தானம் பத்யுராரோஹான், அதான் அதான் பத்யு கணவனுடைய மூர்த்தானம் தலையிலே ஆரோஹா ஏறி உட்காரு, அதான் ஏறி உட்காந்துட்டேன்னா. அம்மா இந்த மந்திரத்துக்கு இது பொருள் அல்ல, இங்கவா உட்காந்துக்கோ சொல்றேன்னு கீழே உட்கார வச்சு, இப்படி அல்ல நீ புக்ககத்துக்கு போய் மாமனார் மாமியாருக்கு பணிவிட பண்ணணும், அப்போ உன்னுடைய பணிவிடையினால அடாடா நம்முடைய கிரகத்திற்கு யார் வந்திருக்கா, ஒரு உத்தம கிரக லட்சுமி வந்திருக்கா, அப்படியேப்பட்ட உத்தமையான மாற்று பெண் நமக்கு கிடைச்சிருக்காளேன்னு அவள்லாம் கொண்டாடணும், அதை உன் பர்த்தா கேட்கணும், அது மாத்திரமில்ல குட்டி மைத்துனனும் கோள் சொல்ல நாத்தனாரும் சொல்லுவா, உன் பர்த்தாவோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் நமக்கு மற்றொரு தாய் வந்திருக்கான்னு அவள்லாம் கொண்டாடணும், அதை உன் கணவன் கேட்கணும், ஊர் இருவாடின்னு இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த கிரகத்துக்கு உயர்ந்த மகாலட்சுமியே வந்திருக்கா, அந்த கிரகத்துக்கு வந்த மாதிரி எந்த கிரகத்துக்கு நாட்டு பெண் அமைவான்னு ஊராரெல்லாம் கொண்டாடணும், அதை உன் கணவன் கேட்கணும். இப்படி ஊரார் கொண்டாட, உற்றார் உறவினர்கள்லாம் கொண்டாட, தன் அப்பா அம்மா கொண்டாட, இப்படி இத்தனை பேரும் கொண்டாடச்சே அவனே ஏகாந்தத்தில் உன்னை பார்த்து இப்படி ஒரு கன்யாரத்னத்தை கைப்பிடிக்க ஜென்மாந்தரத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணேனோன்னு அவனே உன்னை அப்படியே தூக்கி தன் சிரசில வைத்து கொண்டாடும்படியான அளவிற்கு நீ பெருமையுடையவளா இருக்கணும்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தமா ஒழியும். ஏறி உட்காருன்னா யார் வேணாலும் ஏறி உட்காந்துள்ளாம், இந்த மாதிரி குணநலன்களோட ஏறி உட்காரணும்ன்றதுதான் இந்த மந்திரத்துக்கு பொருள்னு சொன்ன பொழுது, அப்போ அந்த வேத மந்திரமானது எவ்வளவு தூரம் இவளுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கு. மகாதான மந்திரம், உபநயன மந்திரங்கள், பல மந்திரங்கள் வருது. அதனால சலக்ஷண கணபாட்டி அசீதி துவயம் 82 பிரஷ்னம் வேதம், அதுல 2 பிரஷ்னம் இந்த மந்திர பிரஷ்னம். இந்த மந்திர பிரஷ்னம் தெரியலன்னா அது கணபாட்டியா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்த மந்திரத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும். அதனால அந்த கல்யாண மந்திரங்கள்லாம் உயர்ந்த மந்திரங்கள், அது மொத்தத்தையும் தமிழ ஆண்டாள் எடுத்து காட்டினாள் வாரணமாயிரம் என்கிற அந்த வாசத்துல, அதே மாதிரி 7 ஸ்லோகத்துல சுத்வா குணான் புவன சுந்தர என்கிற அந்த 7 ஸ்லோகத்துல ருக்மிணி இந்த கல்யாண மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னாள். அதனால இப்படியேப்பட்ட ரீதியிலே உயர்ந்த அந்த கல்யாணமானது, பத்மாவதி கல்யாணமானது ஆகாஷராஜனுடைய திவ்யமான அந்த கன்னிகாத விசேஷமா ஆச்சரியமா நடக்கிறது. பரமாத்மா ஆண் பிடித்த கையை இப்போ அவன் பிடித்தான் அம்மேன்றத பிரத்யக்ஷமா சாட்சாத்தாய் இப்ப கையை பிடிக்கிறான். அந்த பத்மாவதி பரிணயத்தை சமஸ்த தேவதைகளும் ரிஷி மண்டலிகளும் சமஸ்த பேரும் அந்த வெங்கடாஜலத்தில் அழகாக சேவித்து ஆனந்திக்கிறார்கள். மந்திரோக்தமா மந்திரபூதமா திவ்யமாய் நடந்த கல்யாணம், பிரம்மாதி தேவதைகள்லாம் அங்கு குழுமி இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து நடத்தி வைத்த பிரம்மாண்ட லோகே பிரம்மாண்டே நாஸ்தி நாஸ்தி மகீதரேன்னு சொல்லப்பட்ட அந்த க்ஷேத்திரத்துக்கு சமானமான க்ஷேத்திரம் இல்லை, அங்க நடந்த கல்யாணத்துக்கு சமானமான கல்யாணம் இல்லைன்னு கொண்டாடும்படியா அந்த க்ஷேத்திரத்தில் இந்த கல்யாணமானது அத்வித்தீயமாய் நடந்தது. பரமாத்மா அங்கேயே அர்த்தனையின் பேரில் நித்தியவாசம் பண்ணி இப்பவும் நாம் சேவிப்பதற்கு அனுகுணமா அர்ச்சா ரூபமா அவன் திவ்ய ரூபத்தோட அங்க காட்சியளிக்கிறார். அன்னைக்கு கல்யாணம் பண்ணின்ற பரமாத்மா விபவ தசையிலே நம்மை போன்று மனுஷனா இருந்து திருக்கல்யாணத்தை பண்ணின்றான். இப்போ நித்திய கல்யாணம் அந்த திவ்யமான மூர்த்திக்கு நடக்கிறது. இங்க அந்த திவ்ய ரூபத்தோட நாம் சேவிக்கும்படியான மூர்த்தியாகவும் இன்றைக்கும் காட்சியளிக்கிறான். தொண்டைமான் சக்கரவர்த்தி விசேஷமா அந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு நித்தியமே பகவானுக்கு ஸ்வர்ண புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணான். முக்குறும்பருத்த நம்பின்னு திருவேங்கடமுடையானுக்கு பெயர். முக்குறும்பு இருந்தால் அதை அறுக்கும்படியான நம்பி இவன். முக்குறும்பு என்னது? கியாதி லாப பூஜை, இது மூன்றையும் வெறுப்பவன் பரமாத்மா. என கியாதிக்காக புகழுக்காக ஒன்று பண்றது, லாபத்துக்காக தனக்கு லாபம் வருவதனால தான் பயனை அடையலாம்னு பண்ணக்கூடியவன். லாப பூஜை மற்றவாழ்லாம் தன்னை கொண்டாடுவா அப்படின்றதுக்காக பண்ணா இந்த மூன்றையும் வெறுக்கக்கூடியவன். அதனால ஸ்வர்ண புஷ்பங்களே அழகாக பண்ணி பகவானுடைய திருவடியில நித்தியம் அர்ச்சனை அங்க திருவேங்கடமுடையானுடைய திருவடியில நடக்கும். ஒரு நாள் என்ன ஆயிற்று, இந்த சுப்பிரபாதமாகி கதவு திறந்த உடனே இந்த ஸ்வர்ண புஷ்பங்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. மண்ணாலான புஷ்பம் பகவானுடைய திருவடியில் இருக்கு, மிருண்மயமான புஷ்பம். அதை பார்த்த உடனே அரசனுக்கு கோபம் வந்தது. எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டான், எங்களுக்கு தெரியாது என்ன. அழகா மறுநாள் அர்ச்சனை பண்ணி கதவை சாத்தி ராஜாவே இந்த கதவுக்கு சீல் வைத்து எடுத்துட்டு போயிட்டான் சாவிய. மறுநாள் அவனே வந்து திறந்தான். அப்பவும் மண்ணாலான புஷ்பம் பகவானுடைய திருவடியில் இருக்கிறது. இந்த ஸ்வர்ண புஷ்பமானது கீழே தள்ளப்பட்டிருக்கிறது. இது என்னதுன்னு கேட்ட பொழுது அங்க ஆஸ்தான புரோகிதாளா இருக்கிறவா சொல்றா, இது யாரோ எங்கேயோ சமர்ப்பிக்கிறான், அதை பரமாத்மா ஏற்கிறான் என்று சொன்ன பொழுது எங்கேன்னு பார்த்த பொழுது ஒரு குலாலா ஜாத்தியா குலாலா பிறவியினால் குலாலன், இந்த குயவன் பானை பண்ணி ஜீவிக்கும்படியான சாமானியன். அவன் தன்னுடைய குடிசையில பானையெல்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு தன் கையில ஒட்டின் இருக்கிற அந்த மண்ணை அப்படியே சேர்த்து அதை புஷ்பமாக்கி அதை தன்னுடைய தன் கையாலேயே பண்ணப்பட்ட திருவேங்கடமுடையானுடைய அந்த மண்ணாலான விக்கிரகத்தினுடைய திருவடியில் வைத்து, சுவாமி நீ இருக்கிற இடம் எங்கே, நான் இருக்கிற இடம் எங்கே, என்னால நினைச்சும் பார்க்க முடியுமா, உன்னிடத்துக்கு வர முடியுமா என்று அங்க சமர்ப்பிக்கிற அந்த மண்மயமான புஷ்பத்தை உள்ளூர சமர்ப்பிக்கிறானவன் பக்தியோட அதை பரமாத்மா ஏற்று சொன்ன புஷ்பத்தை கீழ தள்ளிவிட்டான். அதனால பாருங்கோ பகவான் எதை விரும்புகிறான் அப்படின்னா பக்தியோட சமர்ப்பிக்கக்கூடியத அதை தான் ஏற்கிறான். இவன் எத்தனை சேர்த்திருக்கான், என்ன சேர்த்திருக்கான் இதுல, அதனால என்ன பதார்த்தம் இவன் நம் முன்னே வச்சிருக்கான்னு அவைகள்லாம் பார்க்கறது இல்ல. மனசுல பக்தி இல்லாமல் ஆயிரம் உயர்ந்த விஷயங்களை பகவானுக்கு எதிரில் நாம சமர்ப்பித்தாலும் பகவான் அதை ஏற்பதில்லை. அத குச்சேலோபாக்கியானத்துல பகவான் சொல்றான், அதே மாதிரி பகவத்கீதையிலேயும் சொல்லியிருக்கான். அதனால பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயட்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனா என்று பகவான் பேசியிருக்கான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒருத்தர் பகவானை பார்த்து ஒண்ணுமே இல்லையர், ஒரு பழம் கொண்டாயின்னு பகவான், பழம் இல்லையே அப்படின்னார். பழம் இல்லாட்டா போறது ஒரு காய் கொண்டான், காயும் இல்லையே அவர், காய் இல்லாட்டா போறது ஒரு புஷ்பமாவது கொண்டாயன், புஷ்பமும் இல்லையே அவர், புஷ்பம் இல்லாட்டா போறது இலையாவது கொண்டாயன், இலையும் இல்லையே அவர், இலை இல்லாட்டா போறது தீர்த்தமாவது கொண்டு வந்து ஒரு உத்தரணி தீர்த்தம் செய்யறேன்னர், அதுவும் இல்லையே என்னுடைய நல்ல தீர்த்தமே கிடையாது, எல்லாம் பாட்டில தான் இருக்குதுன்னு அவர். அதனால இப்ப தீர்த்தமே கஷ்டம், பூர்வ காலத்துல எல்லாரும் கையில சொம்போட தீர்த்தத்தோட போவா என்ன சுத்திக்காக, இப்ப எல்லாரும் தீர்த்தம் இல்லாத வெளியில கிளம்புறதே இல்ல. அதனால ஆச்சாரம் தீர்த்தத்தை கையில எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு, பயமா இருக்கு மீதி தீர்த்தத்தை சாட்டா என்ன ஆயிடுமோ. அதனால பாருங்கோ பயப்படுத்தி தீர்த்தத்தை கையில வச்சுக்க வச்சுட்டான் பரமாத்மா. இப்போ தீர்த்தத்துல காலுஷ்யம் ஏற்பட்டு போச்சு, தீர்த்தம் கூட இருந்தா சுத்தி. அதனால கையில எப்பவும் யஜ்யம் பண்றவா கையில தீர்த்தத்தை கமண்டலத்துல வச்சுட்டே இருப்பா, அந்த தீர்த்தம் பக்கத்துல இருந்தா சுத்தின்னு அர்த்தம். அதனால அந்த தீர்த்தம் தீர்த்தமே இல்லையே அப்படின்னு அவர் பகவான் பார்த்தான். வெளி உலகத்துலதான் உனக்கு தீர்த்தம் இல்ல, கண்ணுல கூடவா இல்லையு கேட்டான். அதனால பகவானுக்கு ஒன்னும் சமர்ப்பிக்க முடியலேன்னு ஒரு சொட்டு கண்ணீராவது விடேன் என்று அந்த தோயம் என்பதற்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனால அந்த கண்ணின் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஒன்றும் சமர்ப்பிக்க முடியவில்லையேன்னு பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணாலும் அதுக்கும் உகந்து அனுகிரகம் பண்றான் பரமாத்மா. அதனால பக்தி பகிர்ந்தம் பக்தியினால் சமர்ப்பிக்க கூடியதுதான் பரமாத்மா ஏற்கிறான் ஒழியோ வஸ்துவை பார்ப்பதில்லை. பாருங்க திருவேங்கடமுடையான் ஒரு சிலாரூபியா அர்ச்சக பராதீனாய் அர்ச்சாவதாரத்தில் எழுந்து வெளியிருக்கிற எம்பெருமான் இந்த புஷ்பத்தை ஏற்று அந்த புஷ்பத்தை கீழே தள்ளிவிட்டான்னா அவன் எவ்வளவு ஜீவ கலையோடு அங்க இருக்கான். அதனால ஒரு விக்கிரகம் தானே நாம எத்த வேணாலும் பண்ணலாம்னு பண்ணிவிட முடியுமா? அதனால ஒருத்தர் நிறைய அக்ஷதை பண்ணி வச்சுட்டார். புரோகிதர் பக்கத்தில் உட்காந்துட்டார். அந்த வஸ்திரார்த்தம் அக்ஷதான் ரோர்பயாமி, உபவீதார்த்தம் அக்ஷதான் ரோர்பயாமி, ததர்த்தம் அக்ஷதான் ரோர்பயாமி, ஏததர்த்தம் அக்ஷதான் ரோர்பயாமி, நிவேதனார்த்தம் எல்லாத்துக்குமே அக்ஷதை எடுத்தெடுத்து சேர்த்துட்டு இருக்கார். யஜ்னோபவீதார்த்தம், யஜ்னோபவீதத்துக்காக அக்ஷதே, வஸ்திரத்துக்காக அக்ஷதே, தீர்த்தத்துக்காக எல்லாத்துக்குமே அக்ஷதை போட்டுருக்கார். சிலத்துக்கெல்லாம் அக்ஷதை போட முடியுமா? எல்லாத்துக்கும் போட்டார். கடைசியில புரோகிதருக்கு அவர் இப்பூஜையெல்லாம் முடிஞ்சு விற்பாரு, தட்சிணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னர் நடுநடுங்கி போட்டார். அவர் இது என்னது? ஏ தேவை தேவா பிரத்யக்ஷம் யத் பிராமணா பரோக்ஷ தேவதைன்னு பகவானுக்கு பேர். இவர் பிரத்யக்ஷ தேவதை, இவர் கேட்கிறார். அவர் கேட்கிறார்ன்றதுனால பயமா இருக்குது, அவருக்கு கொடுக்கணும்னு நாம பயப்படுறோம். அவன் கேட்கலன்றதுனால எத்த வேணாலும் நாம பண்ணிவிடலாமா? அவன் அதுல இருக்கான்ற ஞானம் நமக்கு வேணும். அதனால பகவான் நித்தியவாதம் பண்ணிக்கொண்டு நம்மிடத்துல கேட்காமல் இருந்தாலும் அவனுக்கு உபச்சாரங்கள் மகான்கள் எல்லாம் பண்ணச்சே, அந்த பூஜை பண்ணச்சே, திருவாராதனை பண்ணச்சே, பக்கத்தில் இருந்து பார்க்கணும். அவன் திருமேனிக்கு எவ்வளவு நோவு ஏற்பட்டுடுமோ அப்படி ஒத்தி எடுக்கிறதும், அந்த தூபத்துல அந்த வஸ்திரத்தை அப்படி காட்டி அவன் திருமேனியில ஒத்தரதையும் பார்த்து அதெல்லாம் பார்க்கணும். நடாதூர் அம்மா அம்மாள்னு பேர் அந்த சுவாமிக்கு. அம்மாள் அப்படின்னு புருஷாளுக்கு இருக்குமானா, அந்த தேப்பெருமாள் தேவப்பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜன் அவரை அம்மானு கூப்பிட்டான். ஏன் அப்படின்னா பாலில் விரலை விட்டு பார்ப்பறான் அவர். பகவான் நிவேதனம் பண்ணத்துக்கு முன்ன என்ன, ஒரு குழந்தைக்கு பாலை நிவேதனம் பண்ணிச்சே அந்த தாயார் பாலாடக்குள்ள விரலை விட்டு பார்க்க, அதனால சுகோஷ்டமா இருக்க குழந்தைக்கு கொடுக்க முடியுமான். அந்த மாதிரி பகவானுக்கு அடுப்புலேருந்து இறக்கி வச்சு புகையை புகையை நிவேதனம் பண்ணக்கூடாது. பகவான் எவ்வளவு புகையை பண்ணாலும் ஏற்பான், ஆனா அவனுக்கு சுகோஷ்டமா எப்படி மிதமா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிதான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்து பண்ணதுனால அம்பா அம்மானு கூப்பிட்டான் பகவான், என் அம்மா. அதனால அது அம்மானு பெயர். அந்த மாதிரி பகவத் விஷயத்துல அந்த விக்கிரகம் தானே அப்படின்ற பாவமே வரக்கூடாது, அதுல பகவான் எழுந்துள்ள இருக்கான் அப்படின்றத நாம் அங்க பார்க்கணும். அதனால இது திருமலையிலே நடந்த விற்த்தாந்தம். ஸ்ரீரங்கத்துல பாருங்கோ, அங்கேயே ரங்கநாதன் அவன் தானே இங்க நின்று இருக்கான். அது பக்கத்துல பூர்வ காலத்துல நிறைய வேத பாடசாலைகள் இப்பவும் இருக்கு. அந்த காலத்துல வேத பாடசாலையில பக்கத்துல ஜீயபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, கரூர் போற வழியில எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜீயபுரத்திலேருந்து ஒரு அம்மா தன் பிள்ளைய அங்க சேர்த்திருந்த அந்த ஸ்ரீரங்கத்துல அந்த பையன் வேதாத்தியனம் பண்ணுவான். எப்படி லௌகிகத்துல மாசத்துல அந்த ஞாயிறு திங்கள் அப்படி சனி ஞாயிறு லீவு வருதோ அந்த மாதிரி இங்கேயும் பட்சத்துக்கு ரெண்டு நாள் லீவு வரும். அது வந்து அனத்தியன நாள், அதனால அமாவாசை பிரதம, அதே மாதிரி பௌர்ணமி பிரதம லீவு வரும். அவன் ஒரு சமயம் பௌர்ணமி சமயம் அவனுக்கு லீவு கிடைத்த உடனே அவன் கிளம்பி வரான் ஜீயபுரத்துக்கு அம்மாவை பார்க்கறதுக்கு. அப்போ காவேரி வழியா அவன் வரணும், அந்த உயர்ந்த அம்மா மண்டப காவேரி வழியா அவனுக்கு வர வழியில பார்த்தா நிறைய இப்பவும் நிறைய ஸ்ரீரங்கத்துல காய்கறிகள்லாம் விற்கும். அங்க அந்த காலத்துல கீரைன்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம், கீரை நிறைய விற்கிறது. அடியன் மாமனார் சுவாமி சொல்லுவார், திருக்கண்ண சுவாமி, பகவத்கீதை உள்ளத்துக்கு நல்லது, கீரை உடம்புக்கு நல்லதுன்னு. அதனால கீரை சாப்பிடணும். அதே மாதிரி உள்ளத்துக்கு நித்தியம் ஒரு ஸ்லோகமாவது பகவத்கீதையில வாசிச்சு அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த கீரைன்னா அவனுக்கு இயற்கையாகவே இஷ்டம். இந்த கீரை நிறைய வாங்கிட்டு போனான், கொண்டு போய் அம்மா ஒன்று கொடுத்து, அம்மா கீரை புளிப்பு பண்ணி வையினான், கீரை சுண்டி வையினான். உடனே நான் போய் சவரம் பண்ணிட்டு அங்க காவேரிய ஸ்நானம் பண்ணிட்டு வந்து விடுறேன். அவளும் கீரையோவாக காமையதா ஆஞ்சால் ஆஞ்சா தாஸ்யாமிதி அடுப்புலே சக்தி வச்சாலே தியாக அலம்பி சேர்த்தாலே வாவருந்தே மத்தாயஸ்வாஹா மசியாயஸ்வாஹா குடுக்குடு சப்தஜா. அதனால இப்ப கீரை புளிப்பு எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சு போச்சு பாருங்க. பூர்வ காலத்துல மகான்கள்லாம் இது வேத மந்திரமா வேதத்தில் இருக்கான்னு கேட்கக்கூடாது, அதனால இப்படி சொல்லி வச்சுட்டா. அந்த மாதிரி கீரை நல்லா வாங்கி ஆயணும், அத அஞ்சாள் அஞ்சாள அடுப்புல சக்தி, அதான் மண் பாத்திரத்துல பண்ணா விசேஷம். அதனால சக்தி வச்சாலே வச்சா அப்படியே கீரையை சேர்த்துடக்கூடாது, அலம்பி சேர்த்தாலே அது ஜலத்துல நல்லா அலசி சேர்க்கணும். மத்தாய் குடுக்கணும்னு சப்திக்கும், அப்ப மத்த போட்டு மசிச்சு அதை எடுத்து வைக்கணும்னு அழகா சொல்லிட்டு வேதத்துல அதிகமா வரக்கூடிய சப்தங்களை வச்சு அழகான ஒரு பஞ்சாதி இது. அதனால் கீரை பிடிப்பு பஞ்சாதினே பெயர். அதனால ஒரு சுவாமி எழுந்தவள் இருந்தார், திருமுண்டி விஜயராஜாச்சார சுவாமின்னு பேர். அவர் ரொம்ப அழகா, அவர் வந்துட்டாலே சபை கலையா இருக்கும். கல்யாணத்துக்கு அவர் வருவரான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா, ஏன்னா எல்லாரையும் சிரிப்பு விட்டு வருவர். அதனால டீட்வானான்னு ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊருக்கு போன உடனே அந்த ஊர் சேட்டு உட்காந்து இருந்தார். அவருக்கு எதிரில் போய் பிரகதன்னா அப்படின்னு அப்படின்னு உடனே அவர் நடுநடிக்கப்பட்டார். இந்த சேட் உங்க ஊர் பேர் இந்த வேதத்துல வந்துருக்குதுன்னுட்டார். அவர் சந்தோஷப்பட்டு நிறைய சம்பாவனை பண்ணிட்டார் அவருக்கு. அதனால விஜயவாடாவில் கிருஷ்ணாவில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டே இருந்தார் அவர். அப்போ கணபாட்டிகள்லாம் வந்தா, இவர் தமிழ்நாட்டில் பெரிய கணபாட்டி அப்படின்னு சொன்ன உடனே இவர் இந்த மாதிரி ஒரு பஞ்சாதி கீரை யோவாக காமயத்தா அப்படின்னார். உடனே அவள்லாம் பார்த்து நடுநடிக்கு போட்டா கணபாட்டிகள்லாம், இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டேன். இது எட்டாம் காண்டத்தில் இருக்குதுன்னு, அதாவது இருக்கிறதே வேதத்தில் ஏழாம் ஏழு காண்டம் தான், இது எட்டாம் காண்டம் உடனே அவ பிரமிச்சு போட்டா. அப்படி ஒரு விக்கட்டமா பேசி எல்லாரையும் ஆகர்ஷிப்பவர். ரொம்ப சமத்காரம், நல்ல வாக்கு. அதனால இந்த மாதிரி பெரியோர்கள்லாம் அந்த காலத்துல வேதத்திலேயே பேசுவார். அதனால அந்த மாதிரி ஒரு கும்பலா எல்லாரும் நின்று இருந்தா அவரிடத்துல, ஏன் அங்க அவ்வளவு கும்பல்னு ஒருத்தர் கேட்டார். அங்க தேவா தேவேஷு நடந்துட்டு இருக்குதுன்னு, தேவத்துகளுக்கும் அசுராளுக்கும் என்ன நடக்குமோ அது நடந்துட்டு இருக்குது. உடனே யுத்தம் நடக்கிறது, அதனால கும்பல் நடத்தும். அதனால அதுக்கப்புறம் யுத்தம்ன்றத நாம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுண்டு வயம் தேவஸ்தீக்கு வரங்களான்னு நடத்தும். அடுத்த சப்தம் போஜனம் இருக்கு, சாப்பிடறதுக்கு வரங்களா நடத்தும். வயம் தேவஸ்தீக்கு வரங்களான்னு நடத்தும், சாப்பிடறதுக்கு வரங்களா போஜனத்துக்கு வரங்களான்னு இப்படி வேதத்திலேயே பேசுவா. இத்தனாளுக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரியான வேதத்திலேயே பேசும்படியான சாமர்த்தியம் பூர்வ காலத்தில் இருந்தது. அப்படி வேதத்தை சொல்லி சொல்லி அர்த்தத்தை தெரிஞ்சுடுவா, இத்தனாளுக்கு புரியாத வண்ணம் பேசுவா. அந்த மாதிரி உயர்ந்த ரீதியில கீரையை பண்ணி வச்சுட்டா, இந்த குழந்தை போனவன் வரவே இல்லை. 11 மணியாச்சு, 12 மணியாச்சு, 1 மணியாச்சு, 2 மணியாச்சு, போன பையன் வரவே இல்லை. அந்த மாத்திரை ஹிருதயம் பரிதவிக்கிறது. அங்கேருந்து வெளியில கதவை திறந்துட்டு வந்து ரங்கா ரங்கா ரங்கான்னு கூப்பிடுற. கூப்பிட்டா இந்த பையன் காவேரியில நீஞ்சல் அடிச்சுருக்கான், அவன் காதில் அது விழுமோ. இது நேர தாண்டி அழகிய சிங்கர் கோபுரம் கட்டிருக்காரு, அதையும் தாண்டி அந்த கருடாழ்வார் சன்னதியும் தாண்டி அந்த திருமண தூணையும் தாண்டி அந்த உள்ள சைனிச்சின்றிருக்கானே அந்த உயர்ந்த ரங்கநாதனுடைய திருச்செவியில போய் ரங்கா ரங்கான்னு கேட்கிறதாம். அவன் பார்த்தான், அடாடாடா அம்மா அண்ணா இப்படிதான் இருப்ப போல் இருக்கு, இவ்வளவு அழகா கூப்பிடுறாளே, இவள் பிள்ளைக்கு தான் ரங்கன்னு பேரா, எனக்கும் தான் ரங்கன்னு பேர், நானே போறேன்னு கிளம்பிட்டான் பரமாத்மா. உடனே அங்கேருந்து நேரம் வந்துட்டான், எங்க போய் சவரம் பண்ணிண்டானோ தெரியல. பளபள பளபளன்னு சவரம் பண்ணிட்டு அவன் அம்மாவுக்கு எதிரே வந்து நின்று, அம்மா ரொம்ப பசிக்கிறது, சீக்கிரம் போடுன்னு உள்ள போய் உட்கார வச்ச. உட்கார்ந்து அழகா உட்காந்தான், எடுத்து போட்டா சாப்பிட மாட்டேன்றான். அப்போ எடுத்து நீயே ஊட்டு வாயிலேன்னு, அவளும் எடுத்தெடுத்து ஊட்டுறாள் விசர்றாள். எடுத்து ஊட்டினா ஒரே ஒரு அரை கரண்டி தான் மிச்சம் வச்சான். உலகத்துல அம்மா கண்ணு படாதுன்னு சொல்லுவா, அம்மா கண்ணே பட்டுடுச்சு. இந்த மாதிரி நம்ம பிள்ளை ஒரு நாளும் சாப்பிட்டது இல்லையே, இன்னைக்கு இப்படி சாப்பிட்டுருத்தேன், நமக்கு கூட மிச்சம் இல்லாம சாப்பிட்டுருத்தேன்னு அவள் ரொம்ப கண்ணுபடும்படியான அளவிற்கு சாப்பிட்டுட்டான் பரமாத்மா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளி ஆயிடுத்து, நான் போய் வேதத்தை திருவி சொல்லணும் போறேன்னு இருக்கிறேன்னு பட்டு போயிட்டான். அங்கிருந்து வேகமா போன உடனே கதவை சாத்திண்டு அந்த அரை கரண்டியை குத்திக்க போச்சு. அந்த நிஜமான பிள்ளை வந்து கதவு அடிக்கிறான். கதவு அடிச்சு பார்த்தா இந்த பையன் வந்து நிற்கிறான். அம்மா ரொம்ப பசிக்கிறது, கீரை பண்ணிட்டியான்னு கேட்டான். இப்பதானடா சாப்பிட்டுட்டு போறேன், அதுக்குள்ளேயுமா பசின்னு கேட்டான். நான் எங்க வந்தேன், கார்த்தால போனவன் இப்பதானே வரேன், யாருக்கு போட்ட நீ அப்படின்னா. அவ கேட்ட உடனே நடுநடிக்கு போய் அவள் அழ ஆரம்பிச்சா. அப்போ அந்த எம்பெருமான் க்ஷணம், அந்த எம்பெருமான் ரங்கநாதனாகவும் உயர்ந்த ரீதியில அந்த பையனாகவும் மாறி மாறி அவள் கண்முன்னே காட்சி அளித்தான். அதை பார்த்த உடனே நடுங்கி போட்டாள். எடக்கை வழக்கை தெரியாத சாமானியாளான அடியாளிடத்துல ஓடி வந்து, நான் கலந்து கொடுக்க நீ சாப்பிட்டாய், உன்னுடைய காருண்யத்தை என்னன்னு சொல்றது, உன் பெயரை என் பையனுக்கு வச்சதுனாலதானே இந்த பாக்கியம் ஏற்பட்டது, அதனால் நம்பு பிம்பும் என்று நாட்டு மானிட பேரிட்டு அழைத்தக்கால் நம்பும் பிம்பும் எல்லாம் நாலு நாள் நீ போகும் பெரியாழ்வார். குழந்தைக்கு லில்லி பில்லின்னு பேர் வைக்காதவங்கட்டார், சாமானிய பேரிட்டு அழைச்சா வருமா. அந்த எம்பெருமானுடைய பேர் வைக்கிறதுக்கு என்ன கஷ்டம், ரங்கான்னு பேர் வச்சதுனால பாருங்கோ, பகவானே பிள்ளையாய் வந்து அதை சாப்பிடும்படியான பாக்கியத்தை அவள் பெற்றாள். கோவில்ல படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதன் இந்த கலியுகத்துல எழுந்து வந்து பிள்ளையா வந்து இப்பவும் ஜீவபுரத்துல இந்த உற்சவம் பங்குனி உத்தரத்துக்கு ரெண்டு நாள் முன்ன இந்த உற்சவம் நடக்கிறது. பகவான் அங்க எழுந்தருள்றான். அங்க மண்டபத்தில் அவனுக்கு மண்டபப்படி அன்றைய தினம் இந்த க்ஷுரகர்மா பண்றவருக்கும் மரியாதை நடக்கிறது. கீரை சுண்டி விநியோகம் பண்ற, இன்னைக்கும் கீரை சுண்டு விநியோகத்தை வாங்கி கொள்ளலாம். ஏன்னா கோவில்ல விக்கிரக ரூபியா பரமாத்மா இருக்கான்னு நினைச்சுக்க கூடாது. அந்த எம்பெருமான் ஓடி வந்து பலனை கொடுக்கக்கூடியவன் நாம் அழைத்தால். அதனால எங்கேயோ விந்தியாடவியில திருவியின் தெரிந்து கொண்டிருந்த அந்த வித்யா அந்த ராமானுஜரை காப்பாற்றி அந்த உயர்ந்த காஞ்சிபுரத்துக்கு வரவழைத்தான் தேப்பெருமாள். அந்த தேப்பெருமாள் இல்லைன்னா பகவத் பாஷ்யகாரரே ராமானுஜரே இல்லை. தேவ பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜன் கொண்டு வந்து சேர்த்தான். இப்படி கோவில்ல எழுந்தொள்ளியிருக்கிற எம்பெருமான் நம்மோட கூட பழகி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்றான். அதை நாம தெரிந்து கொள்ளணும். பகவான் கோவில்ல தானே இருக்கான். அதனால்தான் கோவில் ஒழுங்கு நித்தியம் கோவில்ல போய் எம்பெருமானை சேவிக்கணும். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் ஆண்டாள் அதைதான் வலியுறுத்துற. நீராட்டம் என்ற வியாஜத்துல திருப்பாவையில அந்த நீராட்டம்னா என்ன, கோவிலுக்கு சென்று பரமாத்மாவை சேவிக்கிறது அப்படின்னு அந்த வழக்கம் நமக்கு வரணும். கோவில்ல போய் துவாரபாலகாலெல்லாம் எழுப்பி உள்ள இருக்கிற எம்பெருமானை தட்டி எழுப்பி சேவிக்கணும். ஆண்டாள் படுத்துருக்கிற பெருமாளை தட்டி எழுப்பி கல்யாணம் பண்ணிண்டா. அதனால பாருங்க அர்ச்சாவதாரம் எவ்வளவு உயர்ந்தது. அந்த அர்ச்சையில கோயில் கொண்டு திவ்ய கஷேத்திரங்கள்ல முக்கியமான திவ்ய கஷேத்திரம் கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த மூன்று திவ்ய கஷேத்திரங்களை சொல்லுவா. கோயில் திருமலை பெருமாள் கோயில், கோயில் என்றால் ஸ்ரீரங்கம், திருமலை என்றால் இந்த திருவேங்கடம், பெருமாள் கோயில் என்றால் அந்த காஞ்சிபுரத்தில் எழுந்தொழியிருக்க முடியாத தேவாதிராஜன் வரதனுடைய சன்னதி பெருமாள் கோயில் அந்த ஊருக்கே பெயர். அதனால் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்தேன்னு யாரும் சொல்ல மாட்டார். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன் அர்த்தம். அதனால் திருமலைக்கு போயிட்டு வந்தேன். மலை என்றால் திருமலையைத்தான் குறிக்கும். கோயில் என்றால் அந்த பெரிய பெருமாள் எழுந்தொழியிருக்கிற ரங்கநாதன் இருக்கிற இடத்துதான் குறிக்கும். பெருமாள் கோயில் என்றால் காஞ்சிபுரத்தைத்தான் குறிக்கும். இப்படி மூன்று திவ்ய தேசங்கள் விசேஷமா நமக்கு அமைந்திருக்கிறது என்பதை காட்டத்தான் 2001, 2001, 2003 அதனால் இந்த 2001 இதுல இந்த மூன்று திவ்ய கஷேத்திரங்களையும் நாம மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான். இந்த இடையில இருப்பவன் திருமலை. இந்த திருமலை பெரிய கோவிலேயும் அன்வைக்கும், இந்த பெரிய கோயிலையும் அன்வைக்கும், பெருமாள் கோயிலேயும் அன்வைக்கும். இந்த மூன்று சுவாமி தேசிகனுக்கு இந்த மூன்று க்ஷேத்திர சம்பந்தமும் விசேஷமாய் அமைந்து நிற்கிறது. ஏன்னு கேட்டா அந்த திவ்யமான பாதுகா சஹஸ்திரத்தை அருளி சுவாமி தேசிகன் ரங்கநாதனுக்கு முன்னே வெளியிட்டான். இந்த ரங்கநாதன் எதிரிலே சொன்ன அந்த சுவாமி தேசிகனுக்கு விசேஷமான ஒரு பிறவியானது திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழிய அந்த திவ்யமான திருமலை மால் திருமணி. அதனால பாருங்க அந்த திருப்பதியில உள்ளே கண்டே கிடையாது. அந்த மணியனுடைய அவதாரம் தான் சுவாமி தேசிகன். இந்த காஞ்சிபுரத்துல அவர் விசேஷமா தூப்புல் என்கிற கஷேத்திரத்துல அவதரித்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுடைய கஷேத்திரத்துல பாதுகா சஹஸ்திரத்தை விசேஷமா சொல்லி அவன் திருவடிவாரத்துல ரொம்ப நாள் அங்கேயே வாசம் பண்ணார். இந்த மூன்று திவ்ய கஷேத்திரத்தினுடைய சம்பந்தமும் சுவாமி தேசிகனுக்கு விசேஷமாய் அமைந்திருந்தது. வெங்கடேஷ அவதாரோயம் தத்கண்டாம் சோதவாபது, திருவேங்கடமுடையானுடைய அவதாரமே அவர் அந்த கண்டையினுடைய அவதாரம்னு கொண்டாடப்படக்கூடியவர். அதனால்தான் ககனஜர கனகிரி கரிமதர நிகமயனஜகருட கருதனில லவகலித விஷபதன சனகதன மணி அடிக்கிற மாதிரி கனகனகனகனன் அவருடைய வாக்கு அந்த ரகுவீர கத்தியத்தை நாம பார்த்தோமானா அதுக்கப்புறம் சொல்லிட்டு நமக்கு பற்கள் இருக்கான்னு பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு அந்த சித்தகரகிரதலவன தசமுகமுக தசகனவதன என்று சொல்லிட்டு அந்த வேகம் அந்த சப்த லாலித்யம் அந்த பதகமனம் அயன கும்ப கம்பீரம் பவபய பேஷஜம் ஏதத்து பண்டித மகாவீர வைபவம் சுதியாக. இந்த திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் இல்லைன்னா அவனுடைய மணியனுடைய அவதாரம் இல்லைன்னா இப்படி பேசியிருக்க முடியுமா? பரஷதம் வாபி பரசகஸ்திரம் வேதாந்தாச்சாரிய கிருதா பிரபந்தான் பிரதிவாதி பயங்கரம் அன்னாரிய மகாதேசிகன் பூர்வ காலத்தில் எழுந்துள்ளிருந்த மகான் சப்ததி ரத்ன மாளிகை என்கிற அந்த சுவாமி தேசிகனை போன்ற நாவன்மை யாருக்கு இருக்கிறது? அவ்வளவு அழகாக பேசியிருக்காருன்னா திருவேங்கடமுடையானுடைய அவதார வைபவம் என்பது ஸ்பஷ்டமா தெரியுது. அந்த அனுகிரகம் பெற்றவாளுக்கு ஒரு குறைவும் இல்லை. அந்த வேங்கட மலை மேல் நின்று எல்லோரையும் இங்க கரிகிரி மேல் நின்று காக்கின்றான். வேத வெறுப்பு அந்த வேத வெறுப்புன்றது வெறுமை சொல்லப்பட்டதல்ல. இந்த ஏழு காண்டத்திலே சொல்லப்பட்ட மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் பொருளாய் பரமாத்மா விளங்குகிறார். அது அன்வயம் பண்ணி நாம பார்க்கச்சு, அது திருவேங்கட மலைமேல் இருக்கும்படியான எம்பெருமானுக்கு அது எவ்வளவு பொருத்தமாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர முடியும். ஒவ்வொரு அவதாரத்திலே ஒரு ஒரு பெயர்னால பகவானுக்கு பெருமை. அதுல இந்த திருவேங்கடமுடையான சீக்கிரம் நாம ஆக்கிரகிக்கணும்னா, அவனை சீக்கிரமா நம்மிடத்துல அனுகிரகத்தை உண்டு பண்ணணும்னா, ஏற்பாடு பண்ணணும்னா, அதுக்கு அவனை என்ன சொல்லி நாம கூப்பிடணும்னா கோவிந்தான்னு சொல்லணும். இந்த கோவிந்த நாமாவில்தான் எம்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டம். அதனாலதான் திருப்பாவையில வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்திய, இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே என்னை சேர்த்து வை, அவன் திருவடியில கைங்கரியம் பண்ணணும்னு ஆண்டாள் இந்த மாசத்துல நோன்பு நோற்ற ஆண்டாள் ரொம்ப ஈடுபட்டார். அதனாலதான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பரமாத்மா திருவேங்கடமுடையான் ஆண்டாளுக்காகவே வந்து வேட்டை வேங்கட நாயகனாய் திருமலையில எப்படி இருக்கானோ அதே மாதிரியே வந்து நின்று இருக்கான். ஆண்டாளுக்காக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்திலேயே வந்து நிற்கிறான். அதனால அரங்கத்தர் அரங்க ரங்கநாதனையே மணந்தாள். திருவேங்கடமுடையானிடத்துல பூர்ணமான ஈடுபாடு ஆண்டாளுக்கு. அவனுடைய திருநாமமாகிற கோவிந்தா என்பதை மூன்று பாசுரத்திலே கோவிந்த நாம கூட சங்கல்பம் பண்ணிண்டா கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தான் மூணு தடவை சொல்றோம். ஏன்னா திருப்பாவிலையும் கோவிந்தான்றது மூணு தடவை வந்துருக்கு. வருங்கோ கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா 27வது பாசுரம், அதுக்கடுத்து 28வது பாசுரம், அதுக்கு அடுத்த பாசுரம் கறவைகள். அதிலே கறவைகள் பின் சென்று தானும் சேர்ந்துன்போம் அறிவொன்னும் இல்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. குறைவொன்றுமில்லைன்னு அழகாக பகவானுடைய விஷயத்தை அந்த திருநாம வைபவத்தை கல்கியில எழுதப்பட்டது. அது பகவானுடைய திருநாம வைபவத்தை காட்டக்கூடியது. அதனால் அப்படியேப்பட்ட சகஸ்ரநாமத்துல எத்தனையோ நாமங்கள், அதுல கோவிந்த நாமமும் ஒன்று. அதுல இந்த கறவைகள் பின் சென்று குறைவொன்றும் இல்லாத கோவிந்தான். இந்த கோவிந்த நாமம் நம் குறை தீர்ப்பது மாத்திரமில்ல, அவன் குறை அவனுக்கு ஏற்பட்ட குறையையும் தீர்க்கும். அது பகவானுக்கே குறை உண்டுன்னு பகவானே சொன்னாதானே தெரியும். அவனே சொல்லியிருக்கான், எங்க ரிணம் பிரபுத்தமிவமே ஹிருதயான் நாப சர்பதி. திரௌபதி அன்றைய தினம் கூட்ட பொழுது பகவான் போய் ரட்சிக்கவில்லையாம். அது அவன் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலேயே பகவான் சொன்னான், ஏன் நான் ரட்சிக்கலேன்னு. எல்லாரும் கேட்ட, நீ ரட்சிக்கலையா, பின் அவளுக்கு புடவை சுரந்ததே ரட்சிக்கப்பட்டாளே அப்படின்னா, அதுக்கு பகவான் சொல்றான், நான் ரட்சிக்கல, என்னுடைய கோவிந்த நாமா ரட்சித்ததுன்னு சொன்னான். அதனால பகவானுடைய கோவிந்த நாம ஜடமான ஒரு நாமா, அந்த பெயர் ரட்சித்ததுன்னு பகவானே சொல்லியிருக்கார். அதனாலதான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று உனக்கு ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு ஒரு குறை. கிருஷ்ணாவதாரத்தில் என்ன குறைன்னா, திரௌபதியை தான் ரட்சிக்கலையேன்னு குறையாம். அந்த குறையை தீர்த்த நாம கோவிந்த நாம. அதனால இங்க கண்ணன் தான் இந்த திருமலையில நிற்கிறவன். அதனால அவன் குறை தீர்த்த நாமம் கோவிந்தா. அவன் குறைய தீர்த்த நாமமானதுனால கோவிந்தான்னு சொல்லிட்டு நாம மலை ஏறினால் அவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாய் கிட்டும். அதனால அந்த பாசுரத்திலையும் சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பற்றாமறையே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இச்சை பறிகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உனக்கே நாமாட்சைவோம் மற்றினம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவா என்கிற இந்த சாத்துமுறை பாசுரம் முதல் பாசுரத்தில், அந்த சித்தம் சிறுகால 29வது பாசுரத்தில், 27, 28, 29 மூன்று முறை கோவிந்தான்னு சொல்லி கோவிந்த கோவிந்த கோவிந்தான்றார். அதனால இந்த ஆண்டாள் வேங்கடவனுடைய திருவடியில தான் ஈடுபடணும்ன்றதுக்காக அந்த கோவிந்த சாம சங்கீர்த்தனம் இந்த திருப்பாவையில எவ்வளவு அழகா பண்றான்றத நாம கவனிக்கணும். அதனால நாம எல்லாம் இப்போ இந்த வருஷம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நிருசிம்ம ஆராதனம் கோவிந்தனுடைய திருநாமம். இந்த கல்யாணத்தினால கோவிந்தான் அவன் திருநாமத்தை சொல்லு, நிருசிம்மனை ஆராதித்து அவன் அனுகிரகத்தை சீனிவாசன் பெற்ற மாதிரி எல்லோரும் பெற வேண்டும். பத்மாவதிக்கு மாத்திரம் உரியவன் அல்ல அவன், நாமும் அவன் கையை பிடிக்கலாம். அதனப்பத்தி விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம். அவன் லோகத்துக்கெல்லாம் பதி, முழுவேலுலகுக்கும் நாதன், நமக்கும் அவன் பதியான காரணத்தினால அந்த எம்பெருமானுடன் நாம் என்று கொலோ உடன் கூறும் அந்த நாள், அந்த நாள் தான் கல்யாணத்திற்கு நாள் என்னும். பிரம்மச்சாரியை போல எல்லாரும் அவனுடன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த நாள் எண்ணணும். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டா, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு ரொம்ப நாள் கல்யாணம் தள்ளி கொடுத்துனாலும் கஷ்டம். அதனால ரொம்ப நாள் தள்ளி முகூர்த்தத்தை வச்சுக்கூடாது, சீக்கிரமே வச்சுக்கணும். ஒரு 50-60 நாள் தள்ளி கொடுத்துன்னு வச்சுக்கோ. அந்த பிரம்மச்சாரி வெறும் இருக்க மாட்டானா, ஒரு வெள்ளத்தாள எடுத்து வச்சுட்டு அதுல அவரோகண கிரமத்துல 60 நாள் இருக்குது கல்யாணம் தான், 60, 59, 58, 57 கீழ் வரிசையில எழுதி ஒரு ஒரு நாளா அடிச்சுட்டு இருப்பான். இத்தனை நாளைக்கு 59வது நாள், இத்த 58வது நாள், 10வது, அப்புறம் அந்த நாளும் வந்துடும், கல்யாணம் ஆயிடும். கல்யாணத்துக்கு நாள் எண்ணினானே, இதுல இருக்கிற உற்சாகம் கல்யாணம் ஆன பிற்பாடு உண்டோ இல்லையோ சொல்ல முடியாது. அதனால இதை எண்ணச்சே இருக்குது, அவனுக்கு எண்ணச்சே இருந்த அந்த உற்சாகத்தையோ அந்த ஆனந்தத்தையோ இல்லை செய்ய முடியுமோ? அந்த மாதிரி இப்ப நாமோ அவனோட கல்யாணம் பண்ணிக்கணும் அவனை. அந்த நாள் என்னால் அதுக்காக இப்ப நாம ஒவ்வொருத்தரும் கல்யாணத்திற்கு நாள் என்னும் பிரம்மச்சாரியை போல அந்த நாள் எண்ணி அவனோட நாம கூடி வாழற நாள். இப்ப நமக்கெல்லாம் உபநிடத்து பேர் வச்சது என்னவென்று, இந்த பூலோகத்துல வாசம் பண்ற நமக்கெல்லாம் வாழாவட்டிகள்னு பெயர். அவனால் கைவிடப்பட்டவர்கள், அவனுடன் சென்று அவன் திருவடியில நித்திய கைங்கரிய நமக்கு எப்ப கிடைக்கிறதோ, வழிவிழா வடிமை அன்றுதான் நாம் வாழ்ந்தவர்களாகும். அப்பதான் நாம உத்தம பத்னிகள். அவன் பர்த்தா, நாம் எல்லாம் அவனுக்கு பத்னி. அதனால அவன் புருஷனா இருக்கட்டும் ஸ்திரீயா இருக்கட்டும், நமக்கு கர்மாதீனமா இந்த புண்ணிய பாப கர்மாவினாலே இந்த ஸ்திரீ சரீரம் புருஷ சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த கர்ம வினை தீர்ந்து கொடுத்தோம்னா இந்த சரீரம் கீழே விழுந்துட போறது. இந்த ஆத்மாவிலே புருஷனான ஆத்மா ஸ்திரீயான ஆத்மான்றது கிடையாது. இந்த ஆத்மாக்கள் எல்லாம் பகவானுக்கு பத்னியானதுனாலே, இதுக்கெல்லாம் பர்த்தாவான காரணத்தினாலே அவனை நாம கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த நாள் உயர்ந்த நாள். அவன் திருவடியில ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும்படியான நாள் தான் ஆத்ம விவாகம்னு சொல்லப்படுறது. இது அவனுடையது. அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்ன்றது. அந்த எதிர பிரசாதத்தை வைத்து பகவானுக்கு நிவேதனம் பண்றோம். எதுக்காக இது அவன் ஏற்றுக்கணும்னு. அது மாதிரி இந்த ஆத்மாவை அவன் எதிரில் வைத்து அவனுக்கு இதை நிவேதனம் பண்ணணும். நீ இதை ஏத்துக்கணும்ன்றது நிவேதனம்ன்ற காரியம் நமக்கு தெரியணும். அவனுக்கு பிரசாதம் இல்லையா நிவேதனம் பண்றதுக்கு? நிவேதனம் என்னத்துக்கு பண்றதுன்னு ஒருத்தர் கேட்டேன். இந்த நிவேதனம்ன்ற காரியமே தெரியாமல் கொடுத்தோம்னா ஆத்ம நிவேதனம்ன்றது எப்படி பண்ணுவான்? ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துட்டே இருந்தது. அந்த புரோகிதர் பிராணாயாமம் பண்ணுன்னா இருந்த பையனை பார்த்து, மாப்பிள்ளையை பார்த்து பிராணாயாமம்னா உட்காண்டே இருக்கான். பிராணாயாமம் பண்ணுன்னா மறுபடியும் உட்காண்டே இருந்தான். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் பிராணாயாமம் பண்ணேன் அப்படின்னு அவன் முழிக்கிறான். உனக்கு பிராணாயாமம்னா தெரியாதான், மூக்க பிடிச்சுக்கணும் அப்படின்னு உடனே வாத்தியார் மூக்க பிரகஸ்பதி மூக்க கட்டியமா பிடிச்சு விட்டான். இந்த மாதிரி பிராணாயாமம்ன்றது என்னதுன்னு தெரிஞ்சாதானே பண்றதுக்கு. அந்த மாதிரி நிவேதனம்ன்ற கர்மா தெரிஞ்சாதானே ஆத்ம நிவேதனம்ன்றது நம்மால பண்ண முடியும். அதுக்காக முதல்ல பிரசாத நிவேதனம் பண்ண தெரிஞ்சுக்கோ. பகவான் இடத்துல பிரசாதம் அவனுக்கு இல்லைன்றதுனால நாம பண்றது இல்லை. நாம் ஆத்ம நிவேதனம் பண்றதுக்காக இது உபயோகப்படுறது. அதுக்காக உனக்கு கிடைச்ச அவன் அனுகிரகத்தினால கிடைச்ச இந்த பதார்த்தத்தை அவன் முன்னே வைத்து அவனுக்கு காட்டி அனுபவின்றது. அதுதான் நிவேதனம் என்ற சப்தத்துக்கே பொருள். அதனால பகவானுக்கு காட்டுதல் நடத்தும், அவனுக்கு அதை காட்டி நாமோ அதை ஏற்கிறோம். அந்த மாதிரி இந்த ஆத்ம நிவேதனம் என்னைக்கு பகவானுக்கு எதிரில் நாம பண்றோமோ அப்பதான் நாம பத்மாவதி பரிணயத்தை நாம கேட்டவர்களாகவும் அதை கேட்டதனுடைய பலனை நாம அடைந்தவர்களாகவும் ஆகும். அதை நாம பண்ணாத பகவத் சரித்திரத்தை மாத்திரம் கேட்டா பிரயோஜனம் இல்லை. அது நம் வாழ்க்கையோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு, நமக்கும் அதற்கும் சம்பந்தம் என்ன என்பதை உணர்ந்து இந்த ஆத்மாவை அவன் திருவடியில சமர்ப்பிக்கும்படியான நாள் எந்த நாள் என்பதை நினைத்து பார்த்து அந்த நாளுக்காக நாள் எண்ணினோமேயானால் அப்பதான் நாம் வாழ்ந்தவர்களாக ஆகும். இல்லைன்னா நமக்கு உபநிடத்து வைத்த பெயர் தான் நிலைக்கும். அதனால் அப்படியேப்பட்ட எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே வழிவிழா வடிமை மகான்கள்லாம் பெரிய பெரியவாள்லாம் புஷ்ப கைங்கரியம் பாப விநாசத்திலே தீர்த்த கைங்கரியம் இதெல்லாம் எவ்வளவோ பண்ணிருக்கா அந்த காலத்துல. நடந்தே சென்று அப்படியெல்லாம் போய் சிரமப்பட்டு கைங்கரியம் பண்ணிருக்கா. இப்ப இந்த காலத்துல ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு. வசதி பெருக பெருக நம்முடைய சரீரத்துல சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா போடுறது. அதனால பூர்வ காலத்துல இந்த சரீரத்தினாலேயே உழைத்து எவ்வளவோ காரியங்கள்லாம் மகத்தரமான காரியங்கள்லாம் பெரியோர்கள் பண்ணியிருக்கிறார்கள். அவ பண்ண காரியத்தெல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி பண்ணான்னு திகைக்க வைக்கிறது. இப்போ பண்ண முடியாத நிலையில நாம் இருக்கோம். ஒவ்வொரு கர்மாவதியும் அவ்வளவு சிறந்த முறையில பகவான் ஆராதிக்கப்பட்டான். அந்த எம்பெருமான் அப்படி மகான்கள்லாம் சேவிச்ச ஆதிவன் சடகோபதீந்திர மகாதேசிகன் அந்த திவ்யமான மலைக்கு படிக்கட்டுகள்லாம் அமைத்தார். அந்த ஆதிவன் சடகோபதீந்திர மகாதேசிகன் இடத்துலதான் சிஷ்யராயிருந்தார். அந்த திருவேங்கடமுடியானிடத்துல விசேஷ கிருதிகள் 32,000 கிருதிகள் எழுதின அன்னமையான்னு சொல்லக்கூடிய அன்னமாச்சாரியர், அந்த அகோபில மடத்தில் முதல் அழகிய சிங்கராக எழுந்துள்ள இருந்தவருடைய சிஷ்யர் அவர். அதனாலதான் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஒவ்வொரு வருஷமும் அந்த உற்சவத்துக்கு அங்க போய் அவ வரவேற்கிறா, போய் சென்று அங்கே இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு வர. அப்படியேப்பட்ட உத்தமோத்தமமான அன்னமாரிய கீர்த்தனைகள்லாம் ரொம்ப விசேஷமாய் அமைந்திருக்கிறது. எல்லாரும் அதை பாடி ஆனந்தமாய் அனுபவிக்கிறார்கள். அது வந்து வேதாந்த விழுப்பொருளை காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. அப்படியேப்பட்ட உத்தமோத்தமமான பாட்டுகள் நிறைந்த அவருடைய தாள பத்திரங்கள் விசேஷமாக இன்றும் அழகாக திருமலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றுகிறான். பூர்வத்திலிருந்து எல்லோருடைய அபீஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியவனான காரணத்தினால அந்த திருவேங்கடமுடையானுடைய கலியுக தெய்வமான அவனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும். அவன் ஒரே ஸ்லோகத்தில் தியானம் பண்றதுக்கு நமோ வெங்கடேஷாய புருஷாய மகாத்மனே பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. இந்த ஒரு ஸ்லோகத்தை நித்தியம் சொல்லணும் எல்லாரும். அதனால அப்படியேப்பட்ட பிரபத்யே தம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பையா யுட்சுசார ஸ்ரவந்தேவா என்மூர்த்தியா சர்க்கராயுதம் என்று சுவாமி தேசிகன் பிரபத்யே தம் கிரிம் அந்த மலையை நான் வணங்குகிறேன் சரணாகிதி பண்றார். பிரபத்யே அந்த மலைக்கே மலையின் இடத்திலேயே சரணாகிதி பண்றார். அந்த மலை கருப்பன் கடையாய் நிற்கிறான் திருவேங்கடமுடையான். அவனிடத்தில் இருக்கிற தயை கருப்பன் ஜாரா ஓடி வருது, அதுவே உறைந்து பருவத்தமா நிற்கிறது. அந்த திருமலை ஏழு மலையும் கருப்பு அதாவது கற்கண்டு கட்டின்ற சர்க்கராயுதம் பருவத்தமே சுவைக்கிறது இனிக்கிறது. அப்படியேப்பட்ட பருவத்தம் அந்த பருவத்தத்தை பாருங்கோ, அந்த பருவத்தாரோடனம் பண்ணுங்கோ, அது மேல ஏறுங்கோன்னு சொல்ற. அப்படியேப்பட்ட மலை தரிசனமே பாபத்தை போக்கும். அப்படியே திருமலைக்கு ஏற்றமானதுனாலே அந்த பருவத்த அந்த தயாசதகத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் போரும். அந்த மாதிரி இந்த திருமலை ஆழ்வாருடைய பாசுரத்தில் அகலகில்லேன் இறையுமென்ற அந்த பாசுரம் இல்லைன்னா குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்த பிரான் அவன்தான் திருவேங்கட மலை மேல் நிற்கிறான். அவனை குறித்து யஜ்யம் பண்ணுங்க ஆண்டாள். அந்த யஜ்யம் பண்ணச்சே திருவிக்கிரமனை நினைக்கணும்ன்றது சாஸ்திரம். அதனால்தான் திருப்பாவையில 3 தடவை திருவிக்கிரமனை நினைத்தாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று முதல்ல நினைச்சா, அதுக்கடுத்து அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்தன்னு 2ஆம் தடவை நினைச்சா, 3ஆம் தடவை அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு 3 தடவை அந்த திருவிக்கிரம தியானமும் 3 தடவை அமைந்திருக்கிறது. என விக்ரம வருஷம் போக போறது, அடுத்தது விஷு வருஷம் வரப்போறது. திரைவிக்ரமோ விக்ரமாக உலகத்தை அளந்தவன் 3 அடியால் அளந்தவன் அந்த எம்பெருமான். அதான் ஆழ்வார் சேத்தே குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்த வீரான் அவன்தான் பரன், எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவன். அவன் பரோமா பரமஹா, அவனை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லை என்பதை காட்ட பரன்ற சப்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். அப்படியேப்பட்ட ஏற்றமுடையவனான திருவேங்கடமுடையானுடைய திருவடியில ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுங்கோன்ற அவனுடைய அவனை குறித்து யஜ்யம் பண்ணுங்கோ. அதனால் அவன் திருவடியில அந்த திருமலை எம்பெருமானை குறித்து அவன் திருவடியில யஜ்யம் பண்ணுங்கோ. அவனுடைய அவனுக்கு அவிஸ்த சமர்ப்பிங்கோ, ஆத்மாவாகிற அவிஸ்தை அவன் திருவடியில சமர்ப்பியுங்கள்னு ஆண்டாள். வைஷ்ணவம் வா மனம் திரிகபாலம், அதான் ஏகாதசகபாலம் துவாதசகபாலம்னு வேதத்துல, அதாவது பிராதஸ்தவனே ஐகா எத்ரே நந்ததா, பிராத்த காலத்துல ஹோமம் பண்ணிச்சு அந்த 8 கபாலங்களிலேயும் மத்தியான வேளையில 11 கபாலம்னா ஒரு மடக்கு மாதிரி இருக்கும். இங்க விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கிச்சே 3 கபாலங்கள்னு சமர்ப்பிக்கணும். ஒவ்வொரு கபாலத்திலையும் புரோடாசம் அந்த அவிச வைத்து நெய்யினால் அபிகாரியா நெய்யினால் தடவி அதை விஷ்ணுவே திரிவிக்ரம உபகிதாம் புருஷம் நாராயணம் திரிவிக்ரமம் ஹிருதி தியாத்வான்ற ஆபஸ்தம்பம் அருதி, இந்த திரிவிக்ரமனை மனதால் நினைத்து 3 அடியால் உலகத்தை அளந்தவனை நினைத்து விஷ்ணவே ஸ்வாஹான்னு 3 தடவை ஹோமம் பண்ணணும். ஆண்டாலும் யஜ்யம் பண்ணாள். அதனால இந்த முதல் 10 பாசுரம் 1 கபாலம், 2வது 10 பாசுரம் 1 கபாலம், 3வது 10 பாசுரம் 1 கபாலம். இந்த 3 கபாலங்களிலேயும் அந்த திருவிக்கிரமனை நினைக்கிறா பாருங்கோ. முதல் 10 பாசுரத்துல ஓங்கி உலகளந்த, 2வது 10 பாசுரத்துல அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த, 3வது 10 பாசுரத்துல அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய், இப்படி 3 தடவை தியானம் பண்ணி 3 தடவை கோவிந்தான்னு சொல்லி இந்த ஆத்மாவாகிற ஹவிஸ்தை எம்பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிக்கிற மகா யஜ்யம் தான் திருப்பாவை என்கிற மகா யஜ்யம். இத யஜ்ய கண்ணோட்டத்தோட நாம பார்த்தோம்னா திருப்பாவை மொத்தம் ஒரே அப்தோரியாம வாஜபேய பவுண்டரீக்க அக்னிஷ்டோம அத்தியக்னிஷ்டோம அதிராத்திர உக்த ஷோடசி சௌத்ராமணின்ற மகா யஜ்யங்கள்லாம் திருப்பாவியில அடங்கி இருக்கிறது நமக்கு தெரியும். இதிகாச புராணங்களா பார்த்தோம்னா எல்லா கதைகளும் திருப்பாவியில அமைந்திருக்கிறது நாம பார்க்கலாம். அது உபனிஷத் அர்த்தமா பார்த்தோம்னா ஆத்மநிவேதனம் சரணாகதி மந்திரத்தை ரொம்ப அழகா அவள் பக்தி பிரபத்தி இத்தியாதிகளை ரொம்ப அழகா காட்டுறான்றதும் நமக்கு தெரியுது. இப்படி எல்லாவற்றையும் தன்னுள்ளே ஒரு 30 பாசுரத்துல அடக்கி காட்டி கீதையை காட்டிலும் திருப்பாவை உயர்ந்து நிற்கிறது என்று போற்றப்படுகிறது. அதுல கீதையை காட்டிலும் திருப்பாவை கீதையில முதல்ல விளவிளவிளன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி சொல்ல வேண்டிய விஷயத்தை கடைசியில பரமாத்மா முடிக்கிற சமயத்துல அவசரப்பட்டு சர்வ தர்மான் பரித்தேச்சு மாமேகம் மாமேகம் சரணம் வருக என்னை ஒருவனையே சரணமாக பற்றுன்றத கடைசியில சொன்னான். ஆண்டாள் பார்த்த இது அவன் கடைசியில சொன்னத முதல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது முதல் பாசுரத்திலேயே எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை முதல்லயே சொல்லிட்டாள். ஏன்னா கீதையை காட்டிலும் அந்த கண்ணனுடைய காட்டிய வார்த்தையை காட்டிலும் கோதையனுடைய வாக்கு ஏற்றம் பெற்று நிற்கிறது. இங்கே அங்கே என்னுடைய திருவடியை பற்று என்னுடைய திருவடியை பற்று நான் கிருஷ்ணன் உலகத்தில் யாராவது இப்படி வந்தாங்கன்னா வாங்க வாங்க சேவிங்க நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு அடியனே கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கோன்னு சொன்னா இவர்னா நமஸ்காரத்தை கேட்டு கேட்டு வாங்குறாரு அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரியா நினைப்பா. ஆனா பக்கத்துல ஒருத்தர் நின்றுண்டு போய் அவர் நமஸ்காரம் பண்ணுங்கோ அவர் அனுகிரகத்தை வாங்கிக்கோன்னு ஒருத்தர் பக்கத்துல நின்றுண்டு சொன்னா அதுக்கு கௌரவம் ஜாஸ்தி. இப்ப பகவான் கீதையில தன் திருவடியை பற்றி என்ன வந்து அடையுங்கோ என் திருவடியை பிடிச்சுங்கோன்றான். ஆனா ஆண்டாளோ அவன் திருவடியை பற்றுங்கள் அவனை போற்றுங்கள் நாராயணனை பற்றுங்கள்னு அவனை காட்டி கொடுத்த. அதனால கண்ணனுடைய வாக்கை காட்டிலும் ஆண்டாளுடைய வாக்குக்கு ஏற்றம் அதிகம். அதனால இன்றைய தினம் பாசுரம் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் வஸ்திரதானம் அன்னதானம் தீர்த்ததானம் இதெல்லாம் பண்ணக்கூடியவன் நந்தகோபாலன். இதெல்லாம் பண்ணக்கூடியவன் நந்தகோபாலன் இல்ல சாட்சாத் பகவான் தான். அந்த கிருஷ்ணனையே இந்த இடத்துல விசேஷமா கொண்டாடுகிறாள். வஸ்திரதானம் பண்ணவன் அந்த திரௌபதிக்கு அன்னதானம் பண்ணவன் அந்த விசேஷமாய் எல்லா ரிஷி பத்னிகளுக்கும் வாரி வாரி கொடுக்கிறான் பகவான். அன்னதானம் பண்ணவன் ஷோரே ஜலத்தை அந்த குருக்ஷேத்திர பூமியில விசேஷமா அம்போட்டி பூமியிலிருந்து ஜலத்தை விடாய் தீர்த்து அந்த குதிரைகளுக்கெல்லாம் விசேஷமா ஜலத்தை தாகத்தை தணிவிக்கிறார். இப்ப தீர்த்த தானம் அன்னதானம் அம்பரம்னா ஆகாசம் வைகுண்டத்தை கொடுக்கிறவன் பரமாகாசம் ஷோரேனா அகமன்னம் அகமன்னம்னு சொன்னவே பகவானுக்கு எதிரில நம்மை அன்னமாய் படைக்க வழி செய்கிறார். அவனே நாம் அனுபவிக்க அன்னமாய் இருக்கிறான். பரமாத்மாவே நாம் அனுபவிக்கும்படியா இருக்கான். தண்ணீரே விரஜாநதி ஸ்நானம் பண்ணி உயர்ந்த வைகுண்டத்துக்கு போகணும் அந்த விரஜாநதி ஸ்நானத்தையும் உண்டு பண்றான். இதெல்லாம் இன்றைய தினம் பாசுரத்துல மோட்சத்தை அளிப்பவன் கோவிந்தன் சொன்னோம். அந்த மாதிரி இந்த பாசுரத்திலேயே இன்றைய தினம் 17வது பாசுரத்துல அழகாக அமைந்திருக்கிற அழக நாம பார்க்கணும். அதனால பலதேவனோட யசோதா தேவியோட விசேஷமா கிருஷ்ணனுடைய குடும்பம் மொத்தம் எழுப்பப்படுறது. இந்த கிருஷ்ணனுடைய குடும்பத்தை எங்க சேவிக்கலாமோ திருவல்லிக்கு கேணிக்கு போனாதான் சேவிக்கலாம். ஏன்னா வாசுதேவன் நிக்கிறான்னா வெறும நிக்கல அவன் குடும்பத்தோட நின்று இருக்கான் திருவல்லிக்கேணியில. அதனால அப்படி இன்னைக்கு ராத்திரி நேற்று ராத்திரி 2:30 விஸ்வரூபம் நடந்தது என்று லட்சுமணாச்சாரம் எல்லாம் போய் சேவிச்சுட்டு வந்தா. அதனால அந்த 2:30 விஸ்வரூபத்துக்கு போய் சேவிச்சவாள்லாம் உண்டு. அந்த மாதிரி விசேஷமா பகவான் குடும்பத்தோட நிற்கும்படி அந்நீதனும் பாசுரமும் குடும்ப பாசுரம் இது. அந்த குடும்பத்தில் நந்தகோபாலரை எழுப்பி அவ்வம்மா யசோதை எழுப்பி பலராமரை எழுப்பி கடைசியில கிருஷ்ணனையும் எழுப்பி இப்படி எழுப்பி பேசும்படியான பாசுரம். நாளைக்கு மகாலட்சுமி பாசுரம் உந்து மதகளித்தன். அதனால் ஸ்ரீனிவாசன்றது சரியாக அமைந்திருக்கிறது லட்சுமியோட கூடினவன். அதனால இந்த நல்ல நாள் நமக்கு அமைந்து ஸ்ரீனிவாசனுடைய பெருமையை யதாவதி அந்த விஜாபிக்கப்பட்டது இங்க பாகவதோத்தமர்களுடைய முன்னிலையிலே அந்த எம்பெருமான் திருப்பாவை எவ்வளவு தூரம் உகந்தான் திருப்பாவியில ஆண்டாள் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியில இவ்வளவு ஈடுபட்டாள் மகான்கள்லாம் ஈடுபட்டாள் என்பதையும் பார்த்தோம். அந்த மாதிரி வேத வேதாந்த விழுப்பொருள் அந்த திருவேங்கட மலைமேல் காட்சி தரும்படியான எம்பெருமான் அவனை சேவித்தால் நம் வினை ஓயுமானதனால அந்த எம்பெருமானுடைய திருக்கரம் பிடித்து நாம் அவனுடன் ஒன்றி நிற்கும்படியான நாளே நல்ல நாள் அந்நாள் பொன்னாள் என்று சொல்லிக்கொண்டு இப்படியேப்பட்ட அவகாசத்தை அடியனுக்கு மறுபடியும் அளித்து இந்த மாதிரி இந்த வருஷமும் அவன் பெருமையை பேச வைத்து இங்க மகான்கள்லாம் கூடியிருந்து அனுகிரகித்ததற்கு அடியனால் என்ன சொல்ல முடியும்? தலையெல்லால் கைமாறு காணகில்லேன் என்று அந்த எம்பெருமான் அடியனுடைய வாக்கு சபலமாகணும்னா அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் ஏற்பட்டு ஒரு குறையும் இல்லாமல் மேல் வரும் நாட்களிலே எல்லோரும் சகல சௌபாகியத்தோடும் இப்ப இருக்கிற குறையெல்லாம் தீர்ந்து நல்ல முறையிலே எல்லாரும் மேன்மை மேன்மை அடையணும் எல்லா விதத்திலேயும் என்று அவன் திருவடியிலே பிரார்த்தித்து மட்டவல்லி லட்சுமி நரசிம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லோருக்கும் ஏற்படணும். இந்த மட்டவல்லி லட்சுமி நரசிம்மன் இந்த மங்களாஷ்டகத்தை நித்தியம் 11 தடவை சொல்ல சொல்றான். அந்த மட்டவல்லி நிவாசாய மதுரானந்த ரூபினே மகாயஜ்ஞஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் கிருஷ்ணவேணி தடஸ்தாய சர்வாபீஷ்ட பிரதாயினே பிரஹ்லாத பிரிய ரூபாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் கர்த்தஸ்திதாய தீராய கம்பீராய மகாத்மனே சர்வாரிஷ்ட விநாசாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ரிக்கஜுஸ்லாம ரூபாய மந்த்ராரூடாய தீமதே சிதானாம் கல்பவ்ருக்ஷாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் குஹாஷயாய குஹ்யாய குஹ்ய வித்யாஸ்வரூபிணே குஹராந்தே விஹாராய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ பல்யத்ரி மத்யஸ்தாய நிதயே மதுராய ச சுகப்ரதாய தேவாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் தாபனீய ரகசியாய தாபத்ரய விநாஷினே நதானாம் பாரிஜாதாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ராஜ்யலட்சுமியா சமேதாய ராகத்வேஷ விநாசினே மட்டபல்லி நிவாசாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ராஜ்யலட்சுமியா சமேதாய ராகத்வேஷ விநாசினே மட்டபல்லி நிவாசாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் முக்கூர் நிருசிம்மதாசேன புரோக்தம் மங்களமத்புதம் எப்படேது ஸ்ரத்தையா பக்தியா சர்வ பாபைஹி பிரமுச்சதேன்னு பகவானே அடியன் மட்டபல்லியில இருக்கும் தருணத்தில அவன் குகையில உட்கார்ந்துருக்கச்சு அவனுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது இது அங்கேயே எழுதப்பட்டது அவனே கொடுத்த ஸ்தோத்திரம் இது. இந்த மங்களாஷ்டகத்தை நித்தியம் யார் 11 தடவை சொல்றாளோ மட்டபல்லி கஷேத்திரத்துல வந்து 11 நாள் இருந்து பிரதட்சிணம் பண்ணி யார் சேவிக்கிறாளோ அப்படியேப்பட்டவாளுக்கு எவ்வளவு கடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி சகல க்ஷேமத்தையும் கொடுக்கிறேன்னு பரமாத்மா ஆவிர்வவிக்கிற போதெல்லாம் இதை சொல்லிகிட்டே இருக்கான். இந்த மங்களாஷ்டகம் அவனால் கொடுக்கப்பட்ட 8 ஸ்லோகம். இதை எல்லோரும் நித்தியம் பாராயணம் பண்ணி அந்த லட்சுமி நரசிம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரங்களானோன்னு இந்த சுப சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கொள்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம வாதித்யுபிரோபங்க ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா சிரம் விஜயதாம் புவி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரண துரந்தர ஆதிவன்ஷடகோபாக்ய யதீந்திரோ விஜயதாம் புவி ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமீ நிருசிம்ம திவ்ய பாதுகா தேவக ஸ்ரீமன் ஷடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஷடகோப ஸ்ரீ வீரராகவ ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமீ நிருசிம்ம திவ்ய பாதுகா தேவக ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகா தேசிகாய நமஹா.